தோள் கண்டேன் தோளே கண்டே, தோளில் இரு கிளிகள் கண்டே, வாள் கண்டேன் வாளே கண்டே, வட்டமிடும் விழிகள் கண்டே, தோள் கண்டேன் தோளே கண்டே, தோளில் இரு கிளிகள் கண்டே, வாள் கண்டேன் வாளே கண்டே, வட்டமிடும் விழிகள் கண்டே, தோள் கண்டேன் தோளே கண்டே. கட்டாத மேகம் கட்டி வந்த கூந்தல், எட்டாத நிலவு எட்டி வந்த போது, கட்டாத மேகம் கட்டி வந்த கூந்தல், எட்டாத நிலவு எட்டி வந்த போது, எட்டி வந்த போது தோள் கண்டேன் தோளே கண்டே, தோளில் இரு கிளிகள் கண்டே, வாள் கண்டேன் வாளே கண்டே, வட்டமிடும் விழிகள் கண்டே, தோள் கண்டேன் தோளே கண்டே. வண்ணச்சிட்டு சின்ன முல்லை மொட்டு, குங்கும போட்டு கொஞ்சம் நெஞ்சை தொட்டு, செண்டு வண்ணச்சிட்டு சின்ன முல்லை மொட்டு, குங்கும போட்டு கொஞ்சம் நெஞ்சை தொட்டு, கொஞ்சம் நெஞ்சை தொட்டு தொட்டு, தோள் கண்டேன் தோளே கண்டே, தோளில் இரு கிளிகள் கண்டே, வாள் கண்டேன் வாளே கண்டே, வட்டமிடும் விழிகள் கண்டே, தோள் கண்டேன் தோளே கண்டே. திங்கள் திங்களில் செவ்வாய், செவ்வாயின் வெள்ளி சேர்த்தெடுத்த நள்ளி, தேடி வந்த திங்கள் திங்களில் செவ்வாய், செவ்வாயின் வெள்ளி சேர்த்தெடுத்த நள்ளி, சேர்த்தெடுத்தேன் அள்ளி அள்ளி, தோள் கண்டேன் தோளே கண்டே, தோளில் இரு கிளிகள் கண்டே, வாள் கண்டேன் வாளே கண்டே, வட்டமிடும் விழிகள் கண்டே, தோள் கண்டேன் தோளே கண்டே.